see that sunrise. I know I made it, and I'll be staying. Look at me, I started as a young boy, right from CBE. You know it's me, the Pandora baby, the C-Way and Audi. We started with zero fans, and now we got an army. All the love that they gave me, that's what made me. Let me tell you what my dad really told me. தோத்தாலும் ஜெயிச்சாலும் பட்டு கோயம்புத்தூர் சிங்கப்பட்டி வளர்த்தது சென்னை செட்டி கேட்டு பாரு என்ன பத்தி தோல்விகள் என்னை சுற்றி நண்பர்கள் ரசிகர்கள் தந்த இந்த பாசம் எழும் வாழ்ந்தாது தமிழ் மேல் கொண்ட நேசம் சுவாசம் உலகில் தமிழ் மேலே விசுவாசம் அரை கவலையுடன் ராமஜாவூர் என்ன வேணாம் பேசும் உலகம் முழுதும் ஒழிக்கும் எங்கள் குரல் தோல்வி என்பது நிஜமல்ல நீங்கள் பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில் நம்பிக்கையில் ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கைவர்கள் கையில் அவர்கள் கையில் Madrid shoulder, big waist, Lady Cash shape down, bring it a copy, brother, we stand low. Let's go, Lady K, privacy, Chigari, Suji G, drop a beat, Tupac E, Z, and Rollers T, Union, brother, battle, straight, Swanny, and all of my coffee, you say, homies, hello. Let's all the mile, daddy, yellow, me, do pass a Monday. So, Lisa, yare, bulagay, bilbo, me, na, mochi, me, gondi.